பாறை காற்று வந்து நெஞ்சில் கூசுதே, பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே, மைக்கேல் ஆஞ்சலோவின் சிற்பம் இங்கு நடந்து வந்தது என்ன, பாபிலோனின் தொங்கும் தோட்டம் பனியில் நனைந்து நின்றதென்ன, உலகில் அதிசயங்கள் ஏது அதில் ஏன் உன்னை சேர்க்கவில்லை, உன் இளமை துள்ள மழகை ஷெல்லி கிட்ஸ் பாடல், மலை காற்று வந்து நெஞ்சில் கூசுதே, பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே. முத்தம் சேர்க்கும் ஸ்விஸ் பேங்க் உன் கண்ணம்மா, காதலின் டிஸ்னிலாண்டு உன் நெஞ்சம்மா, மியாமி பீச் அலைகள் மனசுக்குள் அடிக்குதா, ப்ளே பாய் ஜோக் சொல்ல ஆசைகள் துடிக்குதா, நெஞ்சம் தான் ரெண்டாச்சு வந்து நெஞ்சில் கூசுதே, பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே, மைக்கேல் ஆஞ்சலோவின் சிற்பம் இங்கு நடந்து வந்தது என்ன, பாபிலோனின் தொங்கும் தோட்டம் பனியில் நனைந்து நின்றது என்ன, உலகில் அதிசயங்கள் ஏழு அதில் ஏன் உன்னை சேர்க்கவில்லை, நம் இளமை துள்ளும் அழகை ஷெல்லி கீச்சும் பாடவில்லை, மலை காற்று வந்து நெஞ்சில்